இளமை உல்லாசம் ஒரு நொடியினில் முடிந்து நேரம் ஆச்சு. இனிமேல் உற்சாகம் கைப்பிடியினில் இருந்து ஓடி போச்சு. இனிமேல் உற்சாகம் கைப்பிடியில் இருந்து ஓடி போச்சு. பழைய வார்த்தை எல்லாம் திணறினோ, புதிய பாடல் பாடத்தான் விரும்பினோ, அழகு பூக்கள் முகம் பார்த்து மயங்கினோ. இனி சாரல் தான் பூத்தூரல் தான் அது மீறல் நிலவுகள் நிலவுகள் காதல் காற்றில் மிதந்ததே. ஓவான் பறவைகள் பறவைகள் காதல் வானில் கலந்ததே. ஓதே நிலவுகள் நிலவுகள் காதல் காற்றில் மிதந்ததே. ஓவான் பறவைகள் பறவைகள் காதல் வானில் கலந்தது.